திருவடியின் பாதம் மேலே கருவிதமான உபதிரவம் இல்லாதபடி பாதுகாதேவி காப்பாற்றினாள் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஜெயசிங்கன் வர்ணித்தபடி அதனாலதான் நிறையான உணவுகள் கிடைக்கும். ஜனங்களுக்கும் புண்ணியத்து ராஜாவினால பகவந்தராஜம் அங்க பிருந்தாவனத்துக்கு ஏற்பட்டு அது அங்க பிருந்தாவனத்தில் இருக்கின்ற ஆயுர்வாதத்துக்கான மக்களுக்கும் அந்த கடாட்சம் ஏற்பட்டு அதெல்லாம் நல்ல நிலையிலே கௌரமாக இருந்தார்கள். தலைக்கும் காரணம் பாதுகாதி என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிப்பது அனுகுணமான நடந்து நடந்து அஞ்சாயிரங்கள் வருகின்றீர்கள், எனக்கு பத்தாயிரம் கைகளே என்னுடைய மகனே புரியுதா? இதுவே போல் அதனால பஞ்சாயிரங்களை கொண்டு போயிடுவதா என்ன போல நகங்களை கொண்டு போயிடுவதா என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது பஞ்சாயிரங்கள் வேண்டாம், பரந்த பரவிதமான வேண்டு வேண்டியிருப்பதாக எனது நகங்களாலேயே நான் கோரிக்கை நம்ம ஆகிறேன். அப்போ பெருமாளின் பராக்கிரமத்தை காட்டுவதற்கு இங்கே சாதனமா இருக்கக்கூடியது பஞ்சாயிரங்கள்தான், சில சமய நகங்களும் ஆகின்றன என்று இதை விகல்பம் பாதுகாத்து தன்னுடைய மற்றவர்கள் அறியாமல் மறைக்கிறது அதை எங்களுக்கு விடாமல் சொல்ல முடியாது. Thank you. சொல்லுவாரு. அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவா, இந்த காலத்துல நாங்களா டெபாசிட் பண்ணி விடுறாங்க போயிடுறோம். ஆனா அவன் திரும்ப செய்யாம இருக்கணும், பின்னாடி இருக்கிறவனுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவா, உடம்பையே தன்பாசிய பற்றி வச்சு பூமியில அதில் பொறிச்சிட்டு அப்புறம் நான் அவன் தலைவாசம் போட்டுருவான். அது வெளியே படுத்துருப்பான், அது வெளியே போவான். அந்த பாய் போய் அந்த கிழமை பெற்றவன் என்ன பண்றதுன்னு கேட்டவனா, தனக்கு வேண்டியதாக வார்த்தைகள் அப்படின்ற செய்து இதை மாதிரி கடந்த நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற கேட்ட எனக்கு பேரண்ட் சொல்லுங்க. அவன் சின்ன வயதாக இருந்தாலும் போறான், ஆனா இப்ப கிடப்பாது வயதான படம் சொல்லுங்க அவனுக்கு முடிச்சுட்டேன் அப்படின்னு அவன் எங்க நிதிவாக ஆகியாது சொல்றான். சரிங்களா, அந்த யாருக்கு கெடுத்து போனாரோ அவருக்கு பேரம் தெரியாம வருகிறார். அந்த காலத்துல அவரும் போனாலும் போட்டு போடு. அப்போ அந்த இடத்துல முறையில கிடைச்சது இருக்கு, அதான் சொன்னாதான் கிடைக்கும் அப்படி இருக்கிறதுல என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, திருவண்ணாமலையா பெரியவர் பதில் வச்சிருக்கான் சொல்ற காலத்துல எங்க இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சித்திரவத்த போனா கண்டுபிடிக்கிறான். சில பேர் உட்கார்ந்து உதவி பண்ணுவான். அந்த சித்திரவத்தை கேட்டு கட்டமையாக அவன் என்ன பண்ணுவான், இந்த கண்ணால பூமியில் எங்க இருக்கு பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு மை தரேன் என்று சொல்லி அவர் ஒரு மை தயாரித்து கொடுப்பாரு. அந்த மைய அவர் கொடுக்கிற மைய சித்தாந்தம் பேரு. அதை கல்வி நடவை என்று பார்த்தாங்க, உள்ள குணம் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது தெரியும். தெரிஞ்சவன அந்த குணத்தை எடுத்துக்கிட்டு சிவமான சிவமான ரத்தனம் வெள்ளி எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு சௌரியமா இருக்கான். சரிங்களா, அதனால இப்போ இந்த சேர்ந்த சரீரம் சரீரத்துக்குள்ள சீராத்மா, சீராத்மாக்குள்ள பரமாத்மா, இப்படி இது உள்ள மூடி கிடக்கக்கூடிய பரமாத்மாவ நினைத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சம்பிரதாயம்